குழு நண்பர்களுக்கு வணக்கம். செல்வம், இப்போ வந்துங்க ஒரு பதிவு ஒன்று வந்தது, பார்த்துருப்பீங்க. போர்வெல் போட்டு நீரோட்டங்கள் இந்த மாதிரி இருக்குது, நீரோட்டத்தை பற்றி உங்களுக்கு வேணும்னா ஒரு ஃபோன் பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல தண்ணியை கொடுக்க முடியும்னு. தமிழர் வேளாண்மையில் இந்த மாதிரி ஒரு இதே கிடையாதுங்க. இப்போ அட்மின் வந்து இப்போ இதை வந்து நீக்கியிருக்கார், ஏன்னா சரியாகத்தான் செஞ்சுருக்காரு. காரணம் வந்து தமிழர் வேளாண்மையில் போர்வெல் வந்து பாயிண்ட்டை பார்த்து ஒரு ஜோதிடமோ இல்லை மெக்கர் அந்த மாதிரி மிஷின்களை வச்சோ பார்க்குறத விஷயங்கள் இங்கே கிடையாது, சரிங்களா? தமிழர் வேளாண்மையை நீங்கள் வரப்புயர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ஓராண்டில் இந்த ஈராண்டால் அதை எரிச்சு 3 ஆண்டுகளோடு வச்சுக்கோங்க அதிகபட்சம் இதெல்லாம், சரிங்களா? இதெல்லாம் வச்சுட்டிங்க சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எந்த இடத்துல வேணாலும் போர்வெல் போடலாம். இப்போ இந்த பதிவை போட்ட நண்பர் வந்து தமிழர் வேளாண்மைக்குள்ளே ஒரு குழு உறுப்பினர் தான் இருக்கிறாரு, அவருக்கே நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு வரப்போயிறங்க, வரப்போயர்த்தி கரை அமைங்க, கரை அமைச்சிட்டு நீங்கள் பாருங்கள், சரிங்களா? எந்த அளவுக்கு வந்து நீர் கட்டமைப்பு உருவாயிருக்குது, நீர் கட்டமைப்பு உருவாயிருச்சுன்னு சொன்னாலே ஏற்கனவே நீங்கள் பல பதிவுகள்லாம் பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து இது வந்து ஒரு குழப்பத்துக்கு கொண்டு போகக்கூடாது, நீங்கள் முக்கியமான விஷயம், சரிங்களா? இது வந்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், ஏற்கனவே வந்து மக்கள் வந்து எல்லாருமே போர் போட்டு 500 அடி 1000 அடி 2500 அடி எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ தமிழர் வேளாண்மையை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பேசிக் என்ன அப்படிங்கிறத. பேசிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள், தண்ணியே தேவையில்லை, தண்ணி உருவாயிடும், கான்செப்டே தான். ஆனால் கிணத்து தண்ணியே சுத்தமான தண்ணி ஏறும். இப்போ இந்த 3 ஆண்டுகள் வந்து இப்போ அட்மினுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, சரிங்களா? 3 ஆண்டுகள் அவங்க பயணிச்சிட்ருக்காங்க, அவரெலாம் ரொம்ப போராடிக்கிட்டு அவருடைய சூழ்நிலையில் ரொம்ப போராடி பண்ணிக்கிட்டு இருக்கார், சரிங்களா? அவரே கேளுங்கள், நான் வந்து 1 வருஷம்தான் ஆகுது, அவர் 3 ஆண்டுகளாக இருக்கார், கேளுங்க. அந்த இதில் வந்து போர்வெல் ரீசார்ஜ், தண்ணி இல்லாதவங்களை போர்வெல்ல எவ்வளோ தண்ணியில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் இதுலேயும் பாருங்கள், யூடியூப்பில் போய் பாருங்கள், பழைய பதிவுகளை பாருங்கள், தெரியும், கண்டிப்பாக தெரியும், சரிங்களா? இப்போ வந்து புதுசாக வந்து போர் போடணும் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. தண்ணியை வந்து நீர் கட்டமைப்பு உருவாக்குங்க, உருவாக்கினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் தண்ணியை உருவாக்க முடியும். குறைஞ்ச அளவில் நீங்கள் 1000 அடி 2000லாம் போட வேண்டாம், 100 அடி 150 போட்டாலும் நல்ல தண்ணி கிடச்சிரும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. நீர் கட்டமைப்பும் நம்ம நிலத்தில் உருவான பிற்பாடு தான் இது நடக்கும், அதுக்கான காலங்கள் 2 ஆண்டுகள் மினிமம், 2 ஆண்டு 3 ஆண்டுகள் 2 ஆண்டுலேயே கிடைக்கும். இப்போ வந்து ட்ரை லேண்டில் வந்து மாந்தோப்பில் வந்து அங்கே பண்ணியிருக்கோம், ஒரு ஒசூர் உங்களுக்கே தெரியும், அங்கே வந்து போர்வெல் போடுறதுக்கான பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம், அந்த டைம் வந்தோடனே கண்டிப்பாக வந்து போர்வெல் போடுவோம். அது ஒரு மிகப்பெரிய பதிவாக, மிகப்பெரிய சாதனையாக வரும், மிகப்பெரிய சாதனையாக, தமிழர் வேளாண்மை சாதனையாக இருக்கும். ட்ரை லேண்ட் அங்கே ரொம்ப தண்ணி பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, குடிக்கக்கூட தண்ணி இல்லாத நிலமையில் அங்கே இருக்காங்க. அந்த இடங்களில் வந்து தமிழர் வேளாண்மையை மிகப்பெரிய அளவில் சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் போயிட்டுருக்கோம், அதுக்கான காலங்களை எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் அந்த காலங்களில் தண்ணி வந்துருச்சு அப்படிங்கும்போது அடுத்தடுத்து தண்ணி எவ்வளோ ரீசார்ஜ் ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் இந்த தமிழர் வேளாண்மையை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் தான் அதிகபட்ச பிளான்ட்டுக்கு நம்ம கொடுப்போம். நீர் கட்டமைப்பு உருவாயிடுச்சு அப்படிங்கிற போதில் நீங்கள் அதுக்கு பிற்பாடு நீங்கள் எந்த தண்ணி நீங்கள் விவசாயத்துக்கு கொடுக்க வேண்டியதில்லை, நீங்கள் அறுவடை மட்டும்தான் எடுக்க முடியும், அங்கே வேலையே இல்லை. சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிங்க, பாதுகாப்பு பண்ணிக்கிங்க, அறுவடை மட்டும் உள்ள என்ன விவசாயங்கள் பழங்கள் காய்கறிகள் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அந்த அளவுக்கு தான் தமிழர் வேளாண்மை ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கார் ஐயா, அதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கங்க. தேவையில்லாத செலவுகள், அதிக பொருட்செலவுகளை செலவு பண்ணி பண்ண வேண்டாம். ஏற்கனவே பண்ணித்தான் விவசாயிகள் கெட்டு போயிட்டாங்க, விவசாயம் கெட்டு போச்சு, சரிங்களா? அதை மனசில் புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், சரிங்களா? தமிழர் வேளாண்மையை கையில் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை மட்டும் எடுங்க. ஏற்கனவே எடுத்தவங்க நிறையா சாதனை பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பண்ணைகளை போய் பாருங்கள், அடுத்து எடுத்துகிட்டு இருக்கவங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இதை பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவு எடுங்க. நன்றி, வணக்கம்.